بسم الله الرحمن الرحيم. التوضيح المختصر على المنظومة البيقونية أي l'explication de البيقونية في علم الحديث مصطلح الحديث. Et on va étudier ensemble, inshallah ta'ala, le sharh de notre frère الشيخ Abu Hatim Saïd bin Da'as Al-Yafi'i rahmatullah alayhi. Tahmounir ibn Ahmad al-Maghribi hafidhahu Allah ta'ala. Cours numéro 19. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أخذنا في الدرس السابق قسما مهما جدا, ما هو؟ المعل ويسمى كذلك معلول وكذلك معلل معلل معل معلول. فما هو عندك؟ هو يعني غامض خفي في يقضي عن صحة الحديث ومع ظاهرها السلام. سكوا كغامض كخفي يعني عنده خلل في يعني ديفو دون. نعم كومون لو ابلي هنا كومون لو ابل ان عرب غامض. سكوا كغامض ما كامو غامض سا كاليفي سو ديفو. كومون تو دي سو ديفو ان عرب؟ العله. C'est un hadith dans l'isnad fihi illatun. Cette illa elle est ghamidha. Elle n'est pas khafiya, elle n'est pas zahira, elle n'est pas wadiha. Et cette illa taqdih fi al-sanad ou fi al-matn. On avait vu, il y a des illas fi al-isnad ou fi al-matn. C'est quoi la différence entre le hadith al-mu'al et le hadith al-da'if, al-wadih, al-munqati', al-mu'adhal, al-mawdu'? أصلا ظاهرة ضعيف. فالحديث ضعيف والمعل إيش؟ المعل لا يلزم أصله لضعيف, لكن لا يلزم أنه ضعيف. لا, نحن لا نرى حديث معل لضعيف. أما لزو الطرق سي أوت شوز. لا, ما سي كوا لا ديفيرونس؟ المعل يعني ظاهرها الصحة. أحسنت, المعل ظاهر الإسناد الصحة الاتصال سي ثقات إكسيتيرا. أما الضعيف الضعيف واضح يعني انقطاع لمعضل لموضوع فيه كذاب. لكن المعل avec les recherches جمع الطرق اقوال الائمه des recherches précises العلماء يتخوفون ديفو. On avait donné des exemples, مثلا فلان ثقه لكن في الحقيقه il a jamais entendu ce hadith عن فلان او سمدلس او من هذه الامور. هذا القسم في الحقيقه avec le temps les exemples ان شاء الله ça sera أوضح. Vous avez trouvé des exemples? تفضل. الحديث هو من قال للسبيل تعالى هاك ثم لم يعطي ثم لم يعطي فهي كذبة. تفضل. فهو في الحديث روى الزهري عن أبي هريرة. نعم, ابن شهاب محمد ابن مسلم المعروف بالزهري سائمام عن أبي هريرة. وظاهرها السند. نعم, ظاهره الإسناد الآن الصحة. حجاج ليث ابن سعد عقيل ابن شهاب أبو هريرة. لكن ماذا حصل شيخ مقبل الله في المخيسيزي؟ أن ابن شهاب لم يسمع عن من أبي هريرة. فهذا معل بالإرسال. أحسنت. العلائي رحمة الله عليه في جامع التحصيل أي لو ليفر كون فوزا مونتخي يا كالكو جور إلا دي مونتخي أن الزهري روى عن أبي هريرة إلا دي مرسل. فهذه سنعلة. Ça veut pas dire que le hadith il est pas صحيح. Juste après, Cheikh Mokbel cite un exemple. قال, on lit cet exemple pour vous montrer que le hadith il peut être mu'al d'une tariq et صحيح d'une autre. قال, hadith numéro 448, après l'exemple que tu as cité. قال, l'imam Abu Abdullah ibn Majah, صاحب السنن, رحمه الله. قال, حدثنا بكر ibn خلف Abu Bishr. قال حدثنا عبد الأعلى قال عن معمر عن الزهري عن سعيد ابن المسيب عن أبي هريرة. Cet exemple déjà il est tamam, لأن dans cette رواية c'est un autre hadith, ça n'a rien à voir avec le hadith من قال لصبي تعال هاك. لكن ça te montre que الزهري avant de rapporter عن أبي هريرة y a qui? Y a سعيد. Y a une واسطة entre les deux. مفهوم. Donc ça te montre que الزهري مباشر عن أبي هريرة. Tu verras en général c'est ma'loul. Bel c'est ma'loul, il n'a pas entendu un Abi Huraira. On continue. Qala an az-Zuhri an Sa'id ibn al-Musayyib an Abi Huraira radiyallahu anhu qala qala Rasulullah sallallahu alayhi wa sallam man yurid Allah bihi khayran يفقهه في الدين. حديث اللي صحيح أم لا؟ سمتني اللي صحيح. نعم. لماذا لا ستة فيها حديث معلة؟ لأن قد يكون من هذا الإسناد فيه علة. أما حديث أبي هريرة كيف ستة هنا لمعل؟ On va voir pourquoi. نحن لكون ce حديث. On le cite souvent. من يريد الله به خيرا يفقهه في الدين من حديث معاوية رضي الله عنه في الصحيحين. صحيح بخاري ومسلم. أما الآن أنا لممد لكن عن أبي هريرة. قال الشيخ مقبل. قالوا أخرجه أحمد. كذلك أحمد لا غبطة عن أبي هريرة. Donc on a الإمام ابن ماجه في السنن والإمام أحمد في المسند. Ils ont rapporté ce hadith عن أبي هريرة. قال البوصيري رحمه الله. Il rapporte son kalam من مصباح الزجاجة. قال هذا إسناد ظاهره الصحة. صحيح. خاصة à partir de عبد الأعلى. C'est une tariqa les ma'roufa fi al-sahih. عبد الأعلى عن معمر عن الزهري عن سعيد عن أبي هريرة. ففي الحقيقة هنا ظاهره الصحة. قال ولكن اختلف فيه على الزهري. قال البوصيري رحمه الله قال هذا إسناد ظاهره الصحة ولكن اختلف فيه على الزهري. دونك الخلاف عن الزهري. قال على الزهري بدو. قال فرواه النسائي من حديث شعيب عن الزهري. Notre إسناد نسكي سي معمر. معمر سي إمام. عن الزهري. لكن يا خلاف النسائي اللي رابورت عن شعيب. عن الزهري. قال عن أبي سلمة. Donc شعيب عن الزهري عن أبي سلمة عن أبي هريرة. هنا notre إسناد معمر عن الزهري عن سعيد عن أبي هريرة. قال وقال الصواب. رواية الزهري عن حميد ابن عبد الرحمن عن معاوية كما في الصحيحين. دونك سي أسانيد معلولة. عن معمر عن الزهري عن سعيد عن أبي هريرة أو لدوزيام عن شعيب عن الزهري عن أبي سلمة عن أبي هريرة توسا سي إذا علل. الصواب تحافظ كذي ساس الإمام النسائي رحمة الله عليه. الصواب الزهري عن حميد ابن عبد الرحمن عن معاوية. C'est pour ça que l'imam al-Bukhari et l'imam muslim, ils ont cité ce isnad. C'est pour ça qu'ils n'ont pas cité la riwaya de An-Abi Hurayra. Liannaha al-Mu'alla indahum. Hada sa mital tayyib. Ça te montre ce mital, stafadna. Entre Zuhri et Abu Hurayra, il y a une wasita. Contrairement à les mital que tu as donné ant. Et kadhalik nastavid anna rubbama hadith l'ummatni le sahih, il est mu'all d'une tariqa et il est sahih d'une autre. Hadith man yurid lah bi khayran yufaqihu bi d-din. Vous vous rappelez l'ansiha qu'il a fait le Sheikh Mokbil? أن الطالب يسبرسيبت با أضعف ما بالك الطالب يبخون سليم أحاديث معلة أي لي كلام الشيخ مقبل أو كلام فقط لديبو حديث ابن ماجه من يريد الله بخير أن يفقه في الدين أي لي لكلام لديبو أنه إلي معل دونك ضعيف يسبرسيبت إلا أنت واحد دير رابورتي من يريد الله بخير أن يفقه في الدين ما بالك ينتقد إيدي سضعيف ما جلو دون ليب اتق الله الحديث اللي في الصحيحين Il est mu'al an Abi Hurayra ma'an Mu'awiyah, il est muttafaq alayh. C'est muhim hada. C'est muhim de tout prendre en compte. Mais celui qui prend qu'une partie peut se faire beaucoup de mal et il peut rejeter al-haq et accepter le batil. Al-muhim, t'as compris ton mithal? Tamam. Hat mithal, ida wajadta mithalan. Lis le hint. C'est de quel livre? Al-Bulugh. هات أنا جو سوي افيك دو مون بولور سي المتن او سي هات المتن او عندي هنا 308 حديث 920 تمام باج 308 تفضل وعن ابن عباس رضي الله عنه قال وهب رجل لرسول الله صلى الله عليه وسلم ناقة فأثابه عليها فقال رضيت قال لا فزاده فقال رضيت قال لا فزاده فقال رضيت قال نعم قال نعم رواه أحمد وصححه ابن حبان. أحسن. حديث الآن. il est rapporté dans Boulogne Maram حديث ابن عباس. وهب رجل لرسول الله صلى الله عليه وسلم ناقة. نعم. un homme il a offert au prophète صلى الله عليه وسلم ناقة une chamelle. ثم il lui a dit est-ce que رضيت إلى آخره فزاده مهم. الحديث هذا. pourquoi tu l'as cité en exemple؟ قال في الخشية حصل لغيره. أخرجه أحمد وابن حبان من طريق يونس من طريق يونس مؤدب نعم عن حمار بن زيد عن عمر عن عمرو ابن دينار عن طاووس عن ابن عباس به في آخره فقال رسول الله صلى الله عليه وسلم لقد لقد هممت أن لا أتهب هبة إلا من قريش إلى آخره. Donc le hadith qu'on a, il y a une ziyada. Il l'a rapporté à Al-Muhaqqiq. Il y a un rajout, لقد هممت أن لا أتهب هبة إلا من قريش إلى آخره. فماذا cette ziyada, تفضل. وهذا الإسناد الظاهر والصحيح ولكن معل. نعم ce إسناد donc الظاهر الصحة. On le répète. أحمد وابن ماجه من طريق يونس عن حمد بن زيد عن عمرو عن طاووس عن ابن عباس تفضل سكوى العلة فقد رواه جماعة من أصحاب حماد ابن حمد حماد عن حمد أصحاب حمد اللي رابورتي عن حمد أي ابن زيد أبو إسماعيل بإسناده بدون ذكر ابن عباس دونك سكوى العلة الآن اكسبليكنو سان ليا. C'est quoi le problème, d'après ce que tu as lu? Tu as dit, « وَهَذَا الْإِسْنَادُ ظَاهِرُهُ الصِّحَّةِ لَكِنْ إِلَيْ مُعَلْ لِمَادَ جَمَاعَ مِنْ أَصْحَابِ حَمَّادِ ils l'ont rapporté à Hammad. C'est quoi l'illa? Parce que là, dans l'autre version, il bidoune le dhikr Ibn Abbas. Donc, qui c'est qui a rapporté Ibn Abbas et qui c'est qui n'a pas rapporté Ibn Abbas? Un élève de Hammad, il a rapporté à Ibn Abbas. هنا tu l'as, Younus al-Mu'addab à Hammad, à Amr. عن طاووس عن ابن عباس السبت ابن عباس un autre groupe des grands élèves de Hammad il rapporte le isnad sans avoir cité ابن عباس donc il y a une illa un groupe il rapporte sans ابن عباس un autre un راوي rapporte قال الدارقطني في المعلل او في العلل قال الدارقطني في العلل وهو الاصح الدارقطني c'est un imam في العلل il rapporte ان الاصح c'est que la tariqa sahiha il manque ابن عباس. Ça sera un hadith ma'adha. Donc il est mu'al, ce hadith. Hadith Hammad, an Amr, an Taous, il est mu'al bimada. Ça s'appelle comment? Al-Mursal. Al-Mursal. Hadith al-Haqiqa, il est mursal. Il est daïf. C'est ziyada. Il y en a une version, d'ahiruha s-sihha, mais al-Huffat, kabbarakoutni, te montre al-Sahih, c'est que les élèves de Hammad, ils ont rapporté le hadith sans le wasita d'Ibn Abbas. رضي الله عنهما donc le hadith il est mursal il manque quelque chose sur le haqiqa c'est pour ça qu'il a conclu Cheikh Mohamed قال قلت ويؤيده أن ابن عيينة تابع حماد بن زيد على رواية الإرسال تمام حماد بن زيد c'est un grand imam الصحيح c'est qu'il a rapporté sans citer le nom d'Ibn Abbas donc il manque quelqu'un في الإسناد il est mursal ils ont trouvé المحقق Cheikh Mohamed il a trouvé une autre tariqa ابن عيينة كذلك il rapporte ce hadith Ibn Uyayna, tu le mets à la place de Hammad ibn Zayd. Ils sont dans la même tabaka. Sofyan Kadali qui rapporte ce hadith, An Amr ibn Dinar, c'est son chir. An Taous, sans citer Ibn Abbas. Donc ça te montre que la tariqa de Sofyan, elle renforce celle de Hammad, annahu il manque Ibn Abbas. Donc le hadith, il est mu'ad, bil irsal. Qala, yuwa yu'ayyiduhu anna Ibn Uyayna, taba'a Hammad ibn Zayd, ala riwayat al-irsal, akhrajahu al-bazzar. تمام. قال ويؤيده أيضا. troisième point. il appuie. شيخ محمد. قال أن ابن طاووس عن طاووس. عمرو بن دينار عن طاووس. الآن يسيت لفيس دو طاووس. سويبي. قال ويؤيده أيضا أن ابن طاووس تابع عمرو بن دينار. فروى عن طاووس مرسلا. لفيس دو طاووس. remplace dans l'isnad عمرو بن دينار. tu le remplaces par le fils de طاووس. طاووس un imam. Son fils Ibn Taous, il rapporte de son père sans citer Ibn Abbas directement. Mursalam. Donc tu as riwayat Hammad, tu en as deux. Tu en as une, il cite Ibn Abbas, tu en as une, il cite pas Ibn Abbas. Al-Huffat, Kadaraqoudni, ils ont choisi la tariqa. On vous fait un schéma Ashal. Hein? Qui. Naam. Oh, ils peuvent dire Anna tariqat, la première. De Younus فيما أذكر نعم qui rapporte أنه الشاذ لأنه يخالف les autres لا بس لكن نحن ce qui nous intéresse الآن أولا t'as deux إسناد هنا تحمد وهنا تحمد certains des élèves de Hammad le premier il cite Ibn Abbas les autres il cite pas donc celle-là elle est مرسل et celle-là là الآن pourquoi ils ont choisi هذا Et Hadi al Mu'alla bil Irsal. Awalan, ils ont trouvé une tariqa à la place de Hammad et à Sofiane. Sofiane, kadalik, مرسل ابن عيينة ابن عباس إلي بسيطة كذلك نو الطريقة عمر عن طاووس صح عمر ينو الطريقة فيها لفيس دو طاووس دونك صافي هكذا الإسناد ابن طاووس عن طاووس كذلك يبا ابن عباس مرسل دونك تسلى لا بخوميا مرسلة سل دو سوفيان مرسلة سل دو فيس دو طاووس مرسلة سي تخوا سا مونتر كو صحيح سي سلة هذه لا هذه لا لأن سراوي الآن يخالف لي كغون زيليف دو حمد يخالف سوفيان يخالف لو فيس دو طاووس On va prendre le col de qui Là, chacun va prendre le col de Haoula Kulo. Enfin, c'est pour ça que ça te montre le niveau et le quwa de Dara Koutni. Il a dit, وَهُوَ الْأَصَحْ Il sait que cela, c'est Sahih al-Mursala. Là, il sait tout ça. Ibn Taouz, Sofiane ibn Uyayna, et les grands élèves de Hamad, ils la rapportent Mursala. Donc, conclusion, cette riwaya, elle est shadda. Ou elle est plutôt mu'alla bil-irsal. Est-ce que riwaya de Yunus, elle est shadda, yunbar. Celui qui n'a pas compris, Al-Amr, c'est l'essentiel. Chacun qui a, vous avez cité vos exemples, vous avez compris. Et si vous n'avez pas compris, mitla hadi turuq, ça viendra, inshallah ta'ala. Inshallah, la suite, vous la verrez dans les prochains cours. Qala, on revient à notre dars, on prend un qism jadid. Al-yawm na'khud al-muttarib. Qala, al-nazim rahmatullah alayhi, ay l'imam al-bayquni. Qala, wadu ikhtilafin sanadin aw matnin, muttaribun inda uhayl al-fanni. وذو اختلاف سند أو متن مضطرب عند أهيل الفني أهيل on va voir que c'est التصغير de أهل أهل الفن لكن pour que le vers de poésie soit مضبوط إلا صغر قال المضطرب لغة مأخوذ من الاضطراب قال وهو المختال قال الرازي في مختار الصحاح c'est un dictionnaire لطيب مختار الصحاح قال مادة ضرب قال اضطرب أمره اختل الاضطراب أي سي با كلير يعني خلل مثلا تدي فلان يضطرب في أقواله un jour il te dit une chose ثم il se contredit c'est أقواله c'est مضطربة on sait plus qu'est-ce qu'il veut alors on lui dit décide toi une fois tu dis ça une fois tu dis ça c'est ça l'اضطراب قال وهو في الاصطلاح t'as compris الآن لغة الآن في الاصطلاح كما أشار الناظم ما اختلف فيه راويه أو رواته على أوجه مختلفة مع تساوي جهة الاختلاف avec les exemples ça va être أوضح المضطرب c'est que des روات ils ont le même niveau s'ils n'ont pas le même niveau on va faire quoi الترجيح on va dire فلان إلى خالف فلان فلان إلى قوة on prend son قول لكن الآن ces روات ils ont le même niveau Ou un même raoui, un jour il dit, il rapporte le hadith kada, un jour il le rapporte kada. Ou plusieurs rois, un il le rapporte kada, l'autre il le rapporte kada, on ne peut pas radjah. C'est ça l'ittirab. Les ulamas vont dire, le hadith il est muttarib. Pourquoi ? Un raoui là, il n'est pas daïf. Ils sont daïf, ils vont dire, le hadith il est daïf, n'tahayna. Là. Lakin, pourquoi ils ont des daïfs ? Léana, ça montre que ce hadith il n'est pas mahfoud. Min shurut al-siha, c'était quoi ? الضبط الآن يا خلل في الضبط un jour il dit une chose lendemain il rapporte autrement العلماء يدين ce hadith فيه اضطراب on ne sait plus الآن on ne sait plus الآن on ne peut pas rassembler un jour مثلا il dit halal un deuxième jour il dit haram on ne peut pas dire cette chose halal haram مفهوم bien sûr s'il n'y a pas de nasir mansour etc avec les exemples ça va être واضح قال بحيث لم يترجح منه شيء ولم يمكن الجمع ça tu peux appeler cela les shurut de l'ittirab tu peux pas radjah مثلاً un isnad t'as un imam il dit une chose un autre isnad t'as un va'if il le contredit est-ce qu'on va dire muttarib on va dire là on va dire ce hadith il est va'if celui-là il est sahih لأن ce va'if il khalif cet imam on dira hadith munkar أما هنا الآن tu peux pas radjah كذلك لم يمكن الجمع لأن أحيانا tu peux faire un jam une riwaya la mani tu dis celle-là elle est sahiha celle-là est sahiha مثلا النبي صلى الله عليه وسلم il a fait les deux choses un rawi rapporte النبي صلى الله عليه وسلم il a fait une chose un deuxième il rapporte une autre chose si tu peux faire le jam العلماء ils disent نعم النبي صلى الله عليه وسلم il a fait cette chose et cette chose لكن الاضطراب c'est des choses qui se contredisent tu peux pas faire le jam avec les exemples vous allez comprendre. وإذا ترجحت بعض الروايات على بعض لكون راويها أوثق أو أكثر صحبة للمروي. Et ça c'est une faïda. أن أحيانا il y a un khilaf entre le roi, tu vas radjah. Comme on l'a vu dans le shad. Il dit une chose, il est khalif à une jama'a, on radjah qawl al jama'a et on dit son qawl il est shad. تقدم. هنا قال راويها أوثق. On l'a vu هذا في الشاد. Il est awthaq min, donc on prend son qawl. Thumma huna qal aw akthar suhbatin lil marwi. Naam. Et ça c'est une des causes de tarjih. Matalan surawi, il a accompagné Ibn Abbas pendant 15 ans. Un autre, il était avec lui que pendant 6 mois. Il y a un khilaf entre les deux, ils font passer celui qui est resté le plus longtemps. Limada, liannahu il est ahfad li hadithi. Et il connaît ses aqwal mieux que une personne, elle est restée avec ce shirk que quelque temps. Al-Muttarib, t'as pas tout ça. Ils ont le même niveau, ils sont restés le même temps. Tu peux pas radjah. Al-Ulama, qu'est-ce qu'ils font? Muttarib, ils ferment la porte, ils disent c'est vrai. Vous allez voir, Muttarib, c'est vrai. Ils rejettent la riwaya. Et là, ils peuvent plus radjah. Qala, wa nahwi dhalik fal hukm lil rajih wa la yutlaq alayhi hina idhin wasf al-Muttarib. Naam. Dans le cas où tu peux faire un tarjih, tu dis pas Muttarib. Et tu prends le hadith qui est sahih et le reste, l'autre, il est rejeté. Et tu dis pas Muttarib. Hada ma'ruf. On l'a vu avec le Shad, on l'a vu avec Al-Mu'al. On a vu des exemples. Qal wa l'ittirab mujibun lil-dha'f. Naam. Al-ittirab, c'est min qism al-da'if. Qal wa sawa'un kana l'ittirab fil isnad, ou fil sanad, ou fil matn. Li-ish'arihi bi'adam dhabt rawi. C'est ça qu'on a cité. Limada, al-muttarib, al-ulama il le cite fi qism al-da'if, li-anna ça montre que hada l'ittirab, ça démontre fil haqiqa que surawi, il a rapporté le hadith et il n'est pas mahfoud. Il serait mahfoud, il n'y aurait pas de contradiction. Il aurait rapporté un hadith, toujours la même chose. Lakin un jour kada, ça montre hasala ittirab, on peut pas radjah, et ça montre que c'est da'if, il y a eu un problème, la mémoire du rawi. Son dhabt l'an, dans ce hadith, il n'est pas bon. Talamoun al-Narwa, ils ne sont pas ma'soumi. Il peut avoir un dhabt qawi, et dans ce hadith, il a eu un oubli ou ittirab, et l'ulama, il rejette ce hadith. Qala wa qawlun nazim. أهيل الفن قال أهيل تصغير أهل كعبد وعبيد عبيد سير التصغير كيسي كان autre exemple donc هذا c'est من هذا الباب pourquoi il a dit أهيل il a pas dit أهل قال الشيخ فأصله أهل الفن ولكن مراعة للنظم صغره نعم قال وأهل الفن المراد بهم أهل الحديث exemple قال الشيخ تركي حفظه الله dans son شرح الدرر النقية. Il cite tout ce qu'on a vu, le ta'rif, il cite le même taqriban. قال والاضطراب في اللغة يدل على اختلال الأمر. Vous avez trouvé al-muttarib après le mu'all. Donc tout en bas, قال والاضطراب في اللغة. Après avoir cité le ta'rif, avoir expliqué chaque mot, il résume, il dit والاضطراب في اللغة يدل على اختلال الأمر وعدم انضباطه. Ça arrive هذا أحيانا. بعض الناس ils te parlent et son kalam il est muttarib. Il te raconte une histoire, un jour ils étaient 4. Thumma, il te raconte l'histoire, ils étaient 6. L'histoire, il y a eu un blessé. Thumma, il y a eu 3 blessés. Thumma, c'est muttarib. L'histoire, elle n'est pas mahfouda. T'as peur qu'il ait rajouté ou enlevé des choses. Fi hadha al-hal tatawaqqaf. L'histoire, elle n'est pas mazbouta. Vous avez compris? C'est ça le muttarib. Un deuxième, il vient. Et il est a'lam min, ahfad min. C'est une personne plus de confiance. Il te cite la même histoire, laquelle il te dit exactement le nombre. Ils étaient 8. Il y a eu un blessé. Il y a eu 100 ittirab. Tu prends la call de qui? Du deuxième. Al-muttarib l'an, t'as pas ce deuxième. Tu peux pas faire de tarbiyah. Qala, wa l'ittirab huwa l'ikhtilaf alladhi yu'athir qathan. Ce ikhtilaf yu'athir, il fait du mal. Thomas, il cite des shurud par rapport au ta'rif. On les a vus. Nous, ce qui nous intéresse, c'est le mithal. C'est un mithal fil isnad, la page suivante. Qala fa mithalun muttarib fil isnad. Hadith Abi Bakra, annahu qal, ya Rasulallah, araka shibta. Ça vient de Shayb, aïe des cheveux blancs. Abu Bakr, il dit au prophète sallallahu alayhi wa sallam, t'as des cheveux blancs. Qala al-Nabi sallallahu alayhi wa sallam, shayyabatni Hud wa akhawatuha. Aïe surat Hud wa akhawatuha. Aïe ces soir, fiha dhikr yawm al-qiyama, wa al-azab, etc. النبي صلى الله عليه وسلم إلى démontré à Abu Bakr أن هذا الشيء. Vous savez, un tome, الشيء en général, beaucoup c'est les soucis à force de penser à Ta'ab. فالنبي صلى الله عليه وسلم إلى démontré à Abu Bakr أن السبب c'est Hud. سورة هود وأخواتها أي ما فيها من ذكر العذاب etc. قال أعله بالاضطراب جماعة من أهل العلم منهم الدارقطني والبزار وقد اختلف فيه على أوجه كثيرة. Ce hadith الآن dans l'isnad il y a un اضطراب كبير. C'est pour ça ما من عالم qui explique le مضطرب en général il cite ce مثال. Il est معروف. قال السخاوي فلنذكر مثالا لا خدش فيه مما اختلف فيه الثقات مع تساويهم. Donc, المضطرب, on a dit, الرواة, c'est les ثقات. Ça serait des ضعفاء, on aurait dit quoi? Il est منكر. Il est ضعيف الحديث. أو منكر. أو. On n'aurait pas dit مضطرب. حديث, أصلا, on aurait rejeté الرواية. لكن الآن, c'est des ثقات. قال مع تساويهم. لماذا تساوي اللفظ السخاوي مع تساويهم il est مهم. عندك. التساوي. Ça vient de Sawa, ils sont pareils. Les mains sont love de l'an, il dit. Là, qala mithalan la khatchafi. Ce mithal qu'il va citer, c'est un mithal tayyib, tu peux pas n'taqad. Les mains, les anna, à l'ikhtilaf, c'est des thiqat. Donc c'est bon, on est dans le mot tarim. Lakin ma'a tasawihim. Les mains, c'est mohim. Tu peux pas rajah. Ahsant. Si ils seraient pas au même niveau. Un imam, il aurait plus de hifd qu'un autre, on n'aurait pas dit muttarib. On aurait rajah. On aurait dit riwayat fulan, elle est arjah. Mafhoum. Lakin l'an, at-tasawi, c'est muhim vel ittirab. C'est ça les deux shurut. Thiqat, qui le rapporte, et un ikhtilaf, et ils ont le même niveau. Qala, wa ta'adhdhara al-jam' baynama ataw bih. Les ma'adhali, ils sont du même niveau. Tu peux pas rajah. قال وهو حديث شيبتني هود وأخواتها قال فإنه اختلف فيه على أبي إسحاق السبيعي رحمه الله قال فقيل عنه عن عكرمة عن أبي بكر donc il y a des rois ils l'ont rapporté عكرمة عن أبي بكر تمام des autres ومنهم من زاد بينهما ابن عباس pourtant c'est ثقات un autre rapporte عكرمة عن ابن عباس عن أبي بكر قال وقيل عنه عن أبي جحيفة عن أبي عن أبي بكر بعضهم ils ont pas cité عكرمة ابن عباس ils ont dit الحديث حديث أبي جحيفة عن أبي بكر un autre قال وقيل عنه عن البراء عن أبي بكر وقيل عن أبي ميسر عن أبي بكر وقيل عنه عن مسروق عن أبي بكر وقيل عن مسروق عن عائشة عن أبي بكر بعضهم ils ont rajouté une واسطة entre أبو بكر et مسروق عائشة la fille de Abu Bakr وقيل عنه عن علقمة عن أبي بكر وقيل عنه عن عامر عن سعد البجلي عن أبي بكر وقيل عنه عن عامر عن سعد عن أبي ils ont rajouté le père de سعد وقيل عنه عن مصعب عن سعد عن مصعب ابن سعد عن أبي عن أبي بكر وقيل عنه عن أبي الأحوص عن ابن مسعود قال وذكره الدارقطني مبسوطا الدارقطني رحمة الله عليه في العلل Il a cité toutes ces taureaux. Et il a conclu An al-Hadith et les Muttarib. Al-An, c'est quelle version que Sawab? On ne peut pas savoir. Muttarib, c'est des thiqat, et que le wahid, il rapporte une riwaya. On ne peut pas radjah. Fa l'ulama, ils se sont tawakafou, ils ont dit Al-Hadith et les Muttarib. Qal, wa amma amtilatu l'ittirab fil matn, fa qalla an yujad mithalun salim. كثير من العلماء يسيد هذا أنه لا يوجد مثال سالم من الانتقام en vérité الأمثلة qui cite كثيرا الحديث إلى ضعيف إلى با مضطرب فنكتفي بالمثال في الإسناد تستفيد أنت أن الاضطراب في المتن إلى قليل سيل إكزيست إلى قليل جدا أما في الإسناد cet exemple شيبتني هود وأخواتها حديث أبي بكر أو حديث ابن مسعود إلى مضطرب vous avez compris الاضطراب مفهوم دي ثقات يا خلاف tu peux pas رجح مضطرب bien sûr ça revient à أهل العلم أما جاهل il a deux إسناد ربما الترجح لواضح كالشمس لكن à cause de son ignorance il sait pas et conclut مضطرب أبدا أما الحديث واضح العلماء يرجح نحن الآن هنا ترجيح أو هنا حكم de l'imam الدارقطني de l'imam السخاوي هؤلاء أئمة on a révisé ولله الحمد المعل et on a lu vos exemples c'était ça le مهم On a ensemble Al-Muttarib. On voulait lire ma baqiya, lakin dahab al-waqt. Le prochain qism, il est simple, Al-Mudraj. On lira Al-Mudraj ou Al-Mudabbaj ensemble et Annahu, ça ressemble. Inch'Allah, le prochain dars. Baqiya Khalil, Inch'Allah, on finit cette semaine. On est quel jour aujourd'hui? Lundi. Lundi, mardi, mercredi, jeudi, trois jours, tamam. On essaye de finir cette semaine, bi'idnillah. نكتفي بهذا القدر سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك